Buenas. Hola. Aquí estamos. Viernes. Toma ya. Otro viernes ya. Primer viernes del mes de noviembre. Día 2. Para algunos ha sido fiesta, para otros no. Otros están de vacaciones. Pero Almenda la Herenda está aquí, ¿eh? Programa más que especial. ¿Y por qué? Porque pasado mañana nos vamos a Barcelona. Lunes, martes y miércoles, Amma, Mata, Rita Mananda, Maggi, Devi está en Barcelona como todos los años. Allí estaremos, cómo no, vamos a estar con la mamita, como la llamo yo. Y este año he tenido un regalo muy especial. Me han dado la oportunidad de estar a dos pasos de Amata Rita Mananda Maggi. Haciendo la purificación del Arati. Escucharemos la canción del Arati ahora. Pero bueno, eso ya lo pondremos más adelante, ¿eh? Que ya sabéis que tenéis un teléfono 985-14-23-45 para que entréis, ¿eh? Para que entréis ahí en directo, y un correo electrónico, lastardesconruben@yahoo.es. He puesto en la página de radiocrash.org el próximo programa, es la segunda parte de este especial de Amma. Pues nada, que disfrutéis tanto como yo y empezamos. Pues nada, aquí sigo, ¿eh? Empezamos con ese bhajan de Krishna Das. Ya empezamos fuerte, ¿eh? Ya vamos a meter madera, a meter machete, como vulgarmente se dice. Vamos a ir calentando motores con Rama Bolo, ese bhajan de Krishna Das. Con él vamos. Rama Bolo, Bolo, Bolo Rama, Rama, Bolo, Bolo, Bolo Rama, Rama Bolo, Rama Bolo, Bolo. Bolo, Rama, Bolo, Vamos con el Arati. Mangala Aarati Aarati. Oh, Pues ahora, relajación en los 108 nombres de Amma. वात्सल्यावृतवर्षिणीं सुमधुरं संकीर्तनालापिनीं श्यामांगीं मधुसिक्तसूक्तिं अमृतानंदात्मिकामीश्वरीं ॐ अमृतेश्वरी नमः अमृतेश्वर्ये नमः ॐ अमृतेश्वरे नमः ॐ अमृतेश्वर्ये नमः ॐ अमृतेश्वरे नमः ॐ अमृतेश्वर्ये नमः ॐ पूर्णब्रह्मस्वरूपिण्ये नमः ॐ अमृतेश्वर्ये नमः सच्चिदानन्दमूर्तये नमः ॐ अमृतेश्वर्ये नमः ॐ आत्मारामाग्रगण्याये नमः ॐ अमृतेश्वर्ये नमः योगलीनान्तरात्मने नमः ॐ अमृतेश्वर्ये नमः ॐ अन्तर्मुख स्वभावाये नमः ॐ अमृतेश्वर्ये नमः तुर्यदुङ्गस्थलीजुषे नमः ॐ अमृतेश्वर्ये नमः ॐ प्रभामण्डलवीताये नमः ॐ अमृतेश्वर्ये नमः दुरासदमहौजसे नमः ॐ अमृतेश्वर्ये नमः दिग्वस्तु कालादि सर्वावच्छेदराशये नमः ॐ सजातीय विजातीय स्वीय भेद निराकृते नमः ॐ वाणी बुद्धि विमृग्याये नमः ॐ शश्वतव्यक्तवर्त्मने नमः ॐ नामरूपादिशून्याये नमः ॐ शून्यकल्पविभूतये नमः ॐ षडैश्वर्यसमुद्राये नमः ॐ दूरीकृतषडूर्मये नमः ॐ नित्यप्रबुद्ध संशुद्ध निर्मुक्तात्मप्रभामुचे नमः ॐ कारुण्याकुलचित्तायै नमः ॐ तिक्तयोगसुषुप्तये नमः ॐ केरलक्ष्मावतीर्णायै नमः ॐ मानुषस्त्रीवपुर्भृते नमः ॐ धर्मिष्टसुगुणानन्ददमयन्ती स्वयम्भुवे नमः ॐ मातापितृचिराचीर्णपुण्यपूरफलात्मने नमः ॐ निःशब्दजननी गर्भ निर्गमाद्भुतकर्मणे नमः ॐ काली श्रीकृष्णसङ्गाशकोमलश्यामलद्विषे नमः ॐ चिरनष्टपुनर्लब्ध ಭಾರ್ಗವ ಕ್ಷೇತ್ರ ಸಂಪತೇ ನಮಃ. ಓಂ ಅಮೃತೇಶ್ವರೇ ನಮಃ. ಓಂ ಮೃಗಪ್ರಾಯ ಭೃಗು ಕ್ಷೇತ್ರ ಪುನರುದ್ಧಿತ ತೇಜಸೇ ನಮಃ. ಸೌಶೀಲ್ಯಾದಿ ಗುಣಾಕೃಷ್ಟ ಜಂಗಮ ಸ್ಥಾವರಾಲಯೇ ನಮಃ. ಓಂ ಮನುಷ್ಯ ಮೃಗ ಪಕ್ಷ್ಯಾದಿ ಸರ್ವಸಂ ಸೇವಿದಾಂಘ್ರಯೇ ನಮಃ. ಓಂ ನೈಸರ್ಗಿಕ ದಯಾತೀರ್ಥ ಸ್ನಾನ ಕ್ಲುನ್ನಾಂತರಾತ್ಮನೇ ನಮಃ. ಓಂ ದರಿದ್ರ ಜನದಾ ಹಸ್ತ ಸಮರ್ಪಿತ ನಿಜಾಂಧಸೇ ನಮಃ. ಓಂ ಅನ್ಯವಕ್ತ್ರ ಪ್ರಭು ತಾನ್ನ ಪೂರಿತ ಸ್ವೀಯ ಕುಕ್ಷಯೇ ನಮಃ. ಓಂ ಸಂಪ್ರಾಪ್ತ ಸರ್ವಭೂತಾತ್ಮ ಸ್ವಾತ್ಮ ಸತ್ತಾನುಭೂತಯೇ ನಮಃ. ಓಂ ಅಶಿಕ್ಷಿತ ಸ್ವಯಂ ಸ್ವಾಂದ ಸ್ಫುರತ್ ಕೃಷ್ಣ ವಿಭೂತಯೇ ನಮಃ. ಓಂ ಅಚ್ಛಿನ್ನ ಮಧುರೋದಾರ ಕೃಷ್ಣ ಲೀಲಾನುಸಂಧಯೇ ನಮಃ. ಓಂ ನಂದಾತ್ಮಜ ಮುಖಾಲೋಕ ನಿತ್ಯೋತ್ಕಂಠಿತ ಚೇತಸೇ ನಮಃ. ಓಂ ಗೋವಿಂದ ವಿಪ್ರಯೋಗಾಧಿ ದಾವದಿಗ್ಧಾಂತರಾತ್ಮನೇ ನಮಃ. ಓಂ ವಿಯೋಗ ಶೋಕ ಸಮ್ಮೂರ್ಛಾ ಮುಹುಃ ಪತಿತ ವಶ್ಮಣೇ ನಮಃ. ಓಂ ಸಾರಮೇಯಾದಿ ವಿಹಿತ ಶುಶ್ರೂಷಾ ಲಬ್ಧ ಬುದ್ಧಯೇ ನಮಃ. ಓಂ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಬಲಾಕೃಷ್ಟ ಪ್ರಾದುರ್ಭಾವಿದ ಶಾಂಗಿನೇ ನಮಃ. ಓಂ ಕೃಷ್ಣಾಲೋಕ ಮಹಾಹ್ಲಾದ ದ್ವಸ್ಥ ಶೋಕಾಂತರಾತ್ಮನೇ ನಮಃ. ಓಂ ಕಾಂಚೀ ಚಂದ್ರಕ ಮಂಜೀರ ವಂಶೀ ಶೋಭೀ ಸ್ವಭೂದೃಶೇ ನಮಃ. ಓಂ ಸಾರ್ವತ್ರಿಕ ಋಷಿಕೇಶ ಸಾನ್ನಿಧ್ಯ ಲಹರಿ ಸ್ಪೃಶೇ ನಮಃ. ಓಂ ಸುಸ್ಮೇರದ ಮುಖಾಲೋಕ ವಿಸ್ಮೇರೋತ್ಫುಲ್ಲ ದೃಷ್ಟಯೇ ನಮಃ. ಓಂ ತತ್ಕಾಂತಿ ಯಮುನಾ ಸ್ಪರ್ಶ ಹೃಷ್ಟ ರೋಮಾಂಗಯಷ್ಟಯೇ ನಮಃ. ಓಂ ಅಪ್ರತೀಕ್ಷಿತ ಸಂಪ್ರಾಪ್ತ ದೇವೀ ರೂಪೋಪಲಬ್ಧಯೇ ನಮಃ. ಓಂ ಪಾಣೀ ಪದ್ಮ ಸುಭದ್ವೀನಾ ಶೋಭಮಾನಾಂಬಿಗಾದೃಶೇ ನಮಃ. ಓಂ ದೇವೀ ಸದ್ಯ ತಿರೋಧಾನ ತಾವವ್ಯಥಿತ ಚೇತಸೇ ನಮಃ. ಓಂ ದೀನರೋದನ ನಿರ್ಘೋಷ ವೀರ್ಣ ದಿಕ್ಕರ್ಣವರ್ತ್ಮನೇ ನಮಃ. ಓಂ ತಿಕ್ತಾನ ಪಾನ ನಿದ್ರಾದಿ ಸರ್ವದೈಹಿಕ ಧರ್ಮಣೇ ನಮಃ. ಓಂ ಪುರರಾದಿ ಸಮಾನೀದ ಭಕ್ಷ್ಯ ಪೋಷಿತ ವಶ್ಮಣೇ ನಮಃ. ವೀಣಾನಿಷ್ಯಂತಿ ಸಂಗೀತ ಲಾಳಿದ ಶ್ರುತಿನಾಳಯೇ ನಮಃ. ಓಂ ಅಪಾರ ಪರಮಾನಂದ ಲಹರಿ ಮಗ್ನ ಚೇತಸೇ ನಮಃ. ಓಂ ಚಂಡಿಗಾ ಭೀಕರಾಕಾರ ದರ್ಶನಾಲಬ್ಧ ಶರ್ಮಣೇ ನಮಃ. ಓಂ ಶಾಂತರೂಪ ಮೃತಚ್ಛರಿ ಪಾರಣಾನುಮೃದಾತ್ಮನೇ ನಮಃ. ಓಂ ಶಾರದಾ ಸ್ಮಾರಕಾಶೇಷ ಸ್ವಭಾವ ಗುಣ ಸಂಪದೇ ನಮಃ. ಓಂ ಪ್ರತಿಬಿಂಬಿತ ಚಾಂದ್ರೇ ಶಾರದೋಭಯ ಮೂರ್ತಯೇ ನಮಃ. ಓಂ ಕರ್ನಾಟಕಾಭಿನಯನ ನಿತ್ಯರಂಗ ಇದಾತ್ಮನೇ ನಮಃ. ಓಂ ಚಾಂದ್ರೇಯ ಶಾರದಾ ಕೇಳಿ ಕಲ್ಲೋಲಿತ ಸುಧಾಭ್ಯಯೇ ನಮಃ. ಓಂ ಉತ್ತೇಜಿತ ಭೃಗು ಕ್ಷೇತ್ರ ದೈವ ಚೈತನ್ಯರಂಹಸೇ ನಮಃ. ಪ್ರತ್ಯವರುದ್ಧಾರ್ಷ ದಿವ್ಯ ಸಂಸ್ಕಾರ ರಾಶಯೇ ನಮಃ. ಓಂ ಅಪ್ರಾಗದಾದ್ಭುತಾನಂದ ಕಲ್ಯಾಣ ಗುಣ ಸಿಂಧವೇ ನಮಃ. ಓಂ ಐಶ್ವರ್ಯ ವೀರ್ಯ ಕೀರ್ತಿ ಶ್ರೀ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ವೇಷ್ಮಣೇ ನಮಃ. ಓಂ ಉಪಾತ್ತ ಬಾಲ ಗೋಪಾಲ ವೇಷಭೂಷಾ ವಿಭೂತಯೇ ನಮಃ. ಓಂ ಸ್ನೇಹ ஸ்னிக்தகடாக்ஷாயை நமஹ. ீராஷுதவேதே நமலோகாஷ்டபூரணப்பீணேச்சவே நம ஓம் பீட்டாரூடமாதேவி பாவபாஸ்வர மூர்த்தயே நம ூஷாம்பரவேஷ்ரீதீபியமானாங்கயஷ்டயே நம ஓம் சுப்ரசன்ன முகாம்போஜ வராபேத பாணயே நம ஓம் கிரீடரசனா கர்ணபூர ஸ்வர்ணபடீபதே நம ஓம் ஜிஹ்வாலீட மஹாரோகி பீபல்ஸ பிரணித த்வசே நம ஓம் துக்ரோக தும்ச நிஷ்ணாத கௌராங்கா பரமூர்த்தயே நம ஓம் ஸ்தே ஹிம்சா சுரா பானாத்ய சேஷா தர்ம வித்விஷே நம ஓம் தியாக வைராக்ய மைத்ர்யாதி சர்வ சத்வாசனா புஷே நம ஓம் பாதாஶ்ரித மனோரூத துஸ்ஸம்ஸ்கார ரஹோமுஷே நம ஓம் பிரேம பக்தி சுதா சிக்த சாது சித்த குஹாஜுஷே நம ஓம் சுதாமணி மகாநாம்னே நம ஓம் சுபாஷித சுதாமுச்சே நம அமிர்தானந்தமய ஆக்யாஜன கர்ணபுட ஸ்பிருஷே நம ஓம் திருப்ததத்த விலக்தாயை நம ஓம் நம்ரார்பித புதுக்ஷவே நம ஓம் உத்ஸ்ருஷ்ட போகி சங்காயை நம ஓம் யோகி சங்கரி ரம்சவே நம ஓம் அபிநந்தித தானாதி சுப கர்மாபிவிருத்தயே நம அபிவந்தித நிஷேஷ ஸ்திர ஜங்கம ஸ்ருஷ்டயே நம ஓம் ப்ரோத்ஸாஹித ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய ப்ரவர்த்தயே நம ஓம் புனராசாதித ஸ்ரேஷ்ட தபோ விபின வ்ருத்தயே நம பூயோ குருகுலா வாச சிக்ஷண்ணோத்சுக மேதசே நம ஓம் அநேக நைஷ்டிக ப்ரஹ்மச்சாரி நிர்மாத்ரு வேதசே நம ஓம் சிஷ்ய சங்க்ராமித ஸ்வய ப்ரோஜ்ஜல ப்ரஹ்ம வர்ச்சசே நம ஓம் அந்தே வாசி ஜனாசேஷ சேஷ்டா பாவித திருஷ்டயே நம ஓம் மோகாந்தகார சஞ்சாரி லோகானுகிராஹி ரோசிஷே நம தம க்ளிஷ்ட மனோவிருஷ்ட ஸ்வப்ரகாச சுபாஷிஷே நம பக்த சுத்தாந்தரங்கஸ்த பத்ர தீப சிகாத்விஷே நம ஓம் சப்ரீதி புக்த பக்தௌ கன்யர்பித ஸ்நேஹ சர்பிஷே நம ஓம் சிஷ்யவர்ய சபா மத்ய தியான யோக விதிசவே நம ஓம் சஸ்வல்லோக ஹிதாச்சார மக்ன தேஹேந்திரியாசவே நம ஓம் நிஜ புண்ணிய பிரதானான்ய பாவாதான சிகீர்ஷவே நம ஓம் பரஸ்வர்யாவன ஸ்வீய நரக ப்ராப்தி லிப்ஸவே நம ரதோத்சவ ஜலத் கன்யாகுமாரி மத்ய மூர்த்தயே நம ஓம் விமோஹார்ணவ நிர்மக்ன பிருகு க்ஷேத்ரோ ஜிஹீர்ஷவே நம ஓம் புனசந்தானித த்வைபாயன சத்குல தந்தவே நம ஓம் வேத சாஸ்திர புராணேதிஹாச சாஸ்வத பந்தவே நமஹா. ಮೃಗಕ್ಷೇತ್ರ ಸಮನ್ಮೀಲತ್ ಪರ ದೈವದ ತೇಜಸೇ ನಮಃ ಓಂ ಮೃತೇಶ್ವರೀ ನಮಃ ಓಂ ದೇವೀ ನಮಃ ಮೃತೇಶ್ವರೀ ನಮಃ ಓಂ ಪ್ರೇಮಾಮೃತಾನಂದಮಯ್ಯೈ ನಿತ್ಯಂ ನಮೋ ನಮಃ ಮೃತೇಶ್ವರೀ ನಮಃ ಓಂ ಅಮೃತೇಶ್ವರ್ಯೈ ನಮಃ ಅಮೃತೇಶ್ವರೇ ನಮಃ வடிவானவள் அன்மையவள் வருகிறாள் அகிலத்தில் விழாக்கோலம் அன்னை மக்களின் பொற்காலம் அமுதமழையாய் அவனில் ஆனந்தமே பொழிய ஆதிசக்தி புவனத்தில் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் ಸಲಸಲವನು ಸಲಿಂದು ಕೊಂಡು ಕಳ ಕಳವನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ಪಲ ಪಲ ಪಲನೇ ಅವನು ಬರುತ್ತಿರ ಅಮ್ಮ ಅವನು ಬರುತ್ತಿರ ಸಲಸಲವನು ಸಲಿಂದು ಕೊಂಡು ಕಳ ಕಳವನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ಪಲ ಪಲ ಪಲನೇ ಅವನು ಬರುತ್ತಿರ ಅಮ್ಮ ಅವನು ಬರುತ್ತಿರ ಸಲಸಲವನು ಸಲಿಂದು ಕೊಂಡು ಕಳ ಕಳವನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ಪಲ ಪಲ ಪಲನೇ ಅವನು ಬರುತ್ತಿರ ಅಮ್ಮ ಅವನು ಬರುತ್ತಿರ ಓಂ ಶಕ್ತಿ ಕಣಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಮಹಾಶಕ್ತಿ ಅಭಿವ್ಯಕ್ತಿ ಅರಮಣಿ ಅಮ್ಮ ಅವನು ಓಂ ಶಕ್ತಿ ಕಣಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಮಹಾಶಕ್ತಿ ಅಭಿವ್ಯಕ್ತಿ ಅರಮಣಿ ಓಂ ಶಕ್ತಿ ಕಣಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಮಹಾಶಕ್ತಿ ಅಭಿವ್ಯಕ್ತಿ ಅರಮಣಿ ಅವನು ಅಮ್ಮ ಅವನು ಮನಸ್ಸು சூரியமணி சக்தி கதிர்வனாசக்தி பைரவை என் மனசரி அட்டகாசமித்தவை ஜனம் ஜனம் புனிமையாடு காயிலத்து பைரவி என் மனசரி அட்டகாசமித்தவை அட்டகாசமித்தவை தேவதை திருமூர்த்திகள் மகர்ஷிகள் சமஸ்தரும் தேவி Spotify Unlimited. Si quieres acceso a Spotify... ಧವಳಾವಗುಂಠನವತೀಂ ತೇಜೋಮಯೀಂ ನೈಷ್ಠಿಕೀಂ ಸ್ನಿಗ್ಧಾಪಾಂಗವಿಲೋಕಿನೀಂ ಭಗವತೀಂ ಮಂದಸ್ಮಿತಶ್ರೀಮುಖೀಂ ವಾತ್ಸಲ್ಯಾಮೃತವರ್ಷಿಣೀಂ ಸುಮಧುರಂ ಸಂಕೀರ್ತನಾಲಾಪಿನೀ ಶ್ಯಾಮಾಂಗೀಂ ಮಧುಸಿಕ್ತಸೂಕ್ತಿಂ ಅಮೃತಾನಂದಾತ್ಮಿಕಾಂ ಈಶ್ವರೀಂ ಡಿ ಡಿ ಡಿ Bueno, chicos, pues nada, que eso, que espero que os haya gustado este especial de Amma, la primera parte, porque el día 9 tenemos esa segunda parte con todos vosotros aquí en Radio Crash, en las tardes con Rubén. Y ya os cuento cosas de lo que pasó este año en Barcelona. Que pasarán muchas cosas y muy buenas para algunos. Vamos a pedir por esas personas que lo necesitan. Y ahí estaremos, en Barcelona, haciendo la purificación del Arati, al lado de Mata Ritamananda Maji Devi. Lo colgaré en Facebook para que lo veáis, para que veáis esa parte del Darshan de Amma, que es el Arati. Se colgará en la web también de Radio Crash, y lo colgaré pues en Facebook, en el grupo que tenéis de las tardes con Rubén. Buscáis el grupo y el que se quiera unir pues está abierto a cualquier persona que quiera seguir pues una vida pues buena en esta vida. Pues nada, no me queda decir que Om Namah Shivaya, que todos los seres sean felices y que el día 9 nos volvemos a encontrar. Hasta pronto.